ಮಾಲೆ ಮಣಿವಣ್ಣ ಮಾರ್ಗಳಿ ನೇರನು ಮಾಲೆ ಮಣಿವಣ್ಣ ವಿಷ್ಣು ಚಿತ್ರಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲಿ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾನಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ನೀಳಾಧುಂಕಸ್ತನ ಗಿರಿಧಡೀ ಸುಪ್ತಂ ಭೋತ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾತ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿ ಸತ ಶಿರಃ ಸಿದ್ಧಮತ್ಯಾಪಯಂತಿ ಶೋಚಿಷ್ಟಾಯಾಂ ಸೃಜನಿ ಗಳಿತಂ ಯಾಫಲಾತ್ ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾತಸ್ಯೈ ನಮೈದಮಿದಂ ಭೂಯೇವಾಸ್ತು ಭೂಯಃ ಅಸ್ಮದ್ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. வருத்தம் தீர வேணும், நாங்கள் மகிழ்ச்சியும் அடைய வேணும், அந்த மாதிரி எங்களுக்கு கிருப பண்ணுன்னு ஒருத்தி மகனாயிலே போன பாசுரத்தில் இந்த ஐப்பாடி இளம்பெண்களெல்லாம் பகவான் கிருஷ்ணனிடத்திலே பிரார்த்தித்ததை பார்த்தோம். பகவான் கேட்கிறான், சரி இப்போ உங்க அபேட்சிதம் என்ன? நான் எதை செய்தால் உங்களுக்கு வருத்தம் தீரும், நான் எதை செய்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் அத்த சொல்லுங்கோன்னா கேட்டா, முதல்ல எங்களுக்கு நோன்புக்கு வேண்டிய உபகரணத்தெல்லாம் கொடு, அதுக்கப்புறம் நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியாதா? உன்னை கூட வேணும், அந்த கிருஷ்ணனோடு சம்சலேஷம் வேணும்னு தானே அபேட்சிச்சு வந்திருக்கோம், தெரியாத மாதிரி ஏன் கேட்கிறையே அப்படின்னா, அப்படி ஒசந்த பிரயோஜனமான பகவானை அடைவதுங்கிறது உங்களுக்கு இருந்ததுன்னா, இந்த அல்பமான நோன்புக்கு வேண்டியதான உபகரணங்கள்லாம் ஏன் கேட்கிறேன்னு கேட்டான். இல்ல அப்படி அந்த உபகரணத்தை கொண்டு போய் நாங்க அவளுக்கு காட்டலன்னா, கிருஷ்ணனே உன்னை நாங்க பார்க்க வர முடியாதபடி அவ தடை போட்டுடுவா, அதனாலே அந்த இடையர் பக்கம் தடை வாராமைக்காக இதெல்லாம் கேட்கிறோம், எங்களுக்காக கேட்கல. இப்போ ஒரு வசந்த நோக்கத்துக்காக சில காமியாதி கர்மங்களை பண்றதிலேயும் தப்பு இல்லை, அது விதி விகிதம்தான், அது சம்மதம்தான், சாஸ்திர சம்மதம்தான். அதுல கிருஷ்ணனை எப்பொழுதும் தாங்கள் பெற வேணும், கிருஷ்ண சம்சலேஷம் சதாசர்வகாலமும் அவளுக்கு இருக்கணும், கிருஷ்ணனை எப்பொழுதும் சாட்சாத்கரிக்கணும் அப்படின்றதானே அவ உத்தேசம். அதுக்கு அவத்துல இருக்கிற பெரியவாள்லாம் அந்த பொண்களை வெளியில விட்டாதானே அவ வந்து கிருஷ்ணனை பார்க்க முடியும். இந்த விரதானுஷ்டானங்கிறதான ஒரு சாக்குல இவ அப்ப வெளியில வந்திருக்கா. இது பண்ணா என்ன பண்ணோம், இந்த உபகரணங்களை நாங்க கிருஷ்ணன்ட்ட வாங்கிட்டு வந்தோம்னா, சரி இத்தோ வாங்கிடுவா அத்தோ வாங்கிடுவான்னு இன்னும் ஏதாவது அனுப்புவாடுவோம். அப்ப திரும்பவும் கிருஷ்ணனை வந்து ஒரு பார்க்கக்கூடிய, அவனை சேவிக்கக்கூடிய, அவனை சாட்சாத்கரிக்கக்கூடிய ஒரு அவகாசம் நேருமே, அதனால வந்தாராம். சரி, இந்த சுத்திர பிரயோஜனம் அல்ப பிரயோஜனாதிகளை ஆசைப்படப்படாதுன்னு சொல்றமே, ஆனால் அது விதி விகிதமாக கூட இருக்குன்னு சொல்றாளே. அப்படின்னா இப்ப நாம மாலேன்னு ஆரம்பிச்சாவா, மாலேன்னு முதல் பாசுரத்திலே நாராயணனேன்னு கூப்பிட்டா பகவான, ரெண்டாவது பாசுரத்துல பரமனேன்னு கூப்பிட்டா, மூணாவது பாசுரத்துல உத்தமனேன்னா, நாலாவது பாசுரத்துல ஆழிமழை கண்ணான்னா, அஞ்சாவது பாசுரத்துல மாயனேன்னா, அப்புறம் தேவதா தேவாதி தேவனேன்னு இப்படி எத்தனையோ இதுல கூப்பிட்டா, இப்ப வந்து இங்க மாலேன்ற அவனுடைய மயக்கும் கண்களாலே அருளிப்பாடிரும் வகையிலே இருக்கான். அந்த காமி ஸ்வதாம் பஷ்யதீன்னு அந்த பெருமாளை அனுபவிக்கிறவாளை பெருமாளும் தான் அனுபவிக்க ஆசைப்படுவான். அவன் கண்கள் இவர்களை வியாமோகிக்க, இவர்கள் அந்த வியாமோக குணத்தாலே மாலேன்னு சம்போதனம் பண்றாளாம். ஏன்னா எம்பெருமானுக்கு ஜீவாத்மாக்கள் பக்கலிலே என்னைக்கும் அந்த வாத்சல்யம் தானே அவன் சொரூபம், அதை காட்டுறானா. அந்த வாத்சல்ய அதிசயத்தை எப்படி காட்டுறான்னா, அந்த ஜீவாத்மாக்கள் இடமுள்ள வியாமோகத்தினாலே. இப்போ ஜீவாத்மாக்களுக்கு எம்பெருமானிடத்திலே வியாமோகமா, அல்லது இந்த எம்பெருமானுக்கு ஜீவாத்மாக்களிடத்திலே வியாமோகமானா, அது பரஸ்பரம்னு சொல்லுவாரும் உண்டு. ஆனா நம்ம பூர்வாச்சாரியால் அதை அவ்வளவு சுவாரஸ்யமா ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா நாம எம்பெருமானை நோக்கி ஓரடி எடுத்து வச்சா, அவன் நம்ம நோக்கி பத்து அடி எடுத்து வைக்கிறான். அதனால அவன் நம்ம காட்டிலும், அதாவது நமக்கு எம்பெருமான் மேலுள்ள பக்தி பிரீத்தியை காட்டிலும் அவனுக்கு ஜீவாத்மா மேல இருக்கிற வியாமோகம் இருக்க அது ரொம்ப ஜாஸ்தி. எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, இந்த எல்லா உலகத்தையும் ஒரு பொருள் புறப்பாடின்றி முழு மனம் அகப்பட கரந்து ஓராறிரைது என்ன எம்பெருமாமாயனுக்கல்லதுன்னு சாதிச்சாரே திருவாசிரியத்துல சுவாமி நம்மாழ்வார் அந்த மாதிரி லோகத்துல ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லான்னு எல்லாத்தையும் கவலகரம்னு வேதத்தில் வச்சுட்டு இருக்கான். இப்படி படுத்துட்டு இருக்கிற பகவான் தன்னுடைய கால் கட்டவரலையே அப்படியே வாயில வச்சு வச்சுட்டு யோசிச்சு பாக்கிறானா, என்ன காரியம் இருக்கேன்பனா, பாவம் இந்த ஜீவா காட்மாரெல்லாம் வெளியில விட்டாதானே அதுல என் திருவடியை வந்து அடைய முடியும். அட அத்தனையும் அடையிறதோ இல்லையோ, அதுல கொஞ்சம் ஜீவாத்மாக்களாவது வர முடியுமோனோ. அதனால கிருப தோணித்தான் பெருமாளுக்கு. சரி, அவன்தான் மகா தயாளு கிருபாளு இல்லையா, அதனால சிருஷ்டிய பண்ணுவோம், ஏதோ இதுல கொஞ்சமாவது நம்ம வந்து அடையட்டும்னு சிருஷ்டி ஆரம்பிச்சானா. இப்போ இந்த ஜீவாத்மாக்களுக்கு பகவானுக்கு இருக்கிற வியாமோகத்தினாலதானே சிருஷ்டிங்கிறதே ஒண்ணு பண்ணப்படுறது. இந்த வாத்சல்ய அதிசயத்தை தான் ராமாயணத்திலேயும் பிராட்டி வாக்கியம் மூலமா ராவணனுக்கு உணர்த்துறாள். துஷ்டனான ராவணனுக்கே ஹிதோபதேசம் பண்றார் பிராட்டி. விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞ சரணாகதவத்ஸலஹா தேன மைத்ரி பவது தே யதி ஜீவிதுமிச்சசி. இதுதான் ராமாயணத்தினுடைய ஒரு உள்ளீடான குண அனுபவம். மகாபாரதத்தில் அந்த வியாமோக குணமாத்தான் சரமஸ்லோகமே வெளிப்பட்டது. என்ன அந்த மாங்கிற பதம் இருக்கே, அது என்னை ஏன் எம்பெருமானை நம்மை மிக விரும்பும் அவனை நம்மிடத்திலே மிகுந்த மோகமுடைய அவனை மாம். இங்க என்னைங்கிறதுக்கு இந்த ஜீவாத்மாக்கள் பக்கலிலே வாத்சல்யாதிசயம் மிக்க கொண்டவனைன்னு அர்த்தம். நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாலும் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்களுரைப்பானை இங்கே போதக் கண்டீரே மேலால் பரந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலா பெண்கே வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. மாலே மணிவண்ணா, பெண்களினுடைய பிச்சுக்கு நிதானம் இருக்கிறதா? இவளோ தாமரையில் இருக்கிறவள் பிராட்டி, பெருமாளும் தாமரையில் இருக்கிறவன். அவனுடைய திருக்கரங்கள் திருவடி எல்லாமே தாமரை ஒத்துதுன்னு எல்லா பூர்வாச்சாரியெல்லாம் சொல்றா. வந்திருக்கும் மெல் விளராள் பாவை பனிமலராள் வந்திருக்கும் மாறுவன் நீரமேகி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோ நாயகனாயமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான் எவ்வளவிடந்தானேன். அந்த திருவள்ளூர் எம்பெருமானை மங்களாசனம் பண்ணக்கூடியதான கரியன் மணிவண்ணன். இங்க மாலே மணிவண்ணா, அந்த மணிவண்ணனை யாருன்னா நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகன் அமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான். இப்படி அந்த அமரர்க்கும் அதிபதி அப்படின்றத சொல்ற கண்டமாத்திரத்திலேயே தன்னுடைய திருமேனியாலே ஆகிரகிப்பவனா, அவன் காலிலே வடிவழகிலே தோற்று எல்லாரையும் விடப்பண்ணுபவன் அந்த எம்பெருமான். இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் கேட்டதை பத்தி ஒன்னும் பதில் சொல்லிய, அப்புறம் வேற எதுக்கு வந்து வேற ஏதாவது உத்தேசம் உண்டான்னு கேட்டான். மாறுகழி நீராடுவான் மானிடி நீராட்டத்திற்கு வேண்டியதான உபகரணங்கள் அதை உன்னிடத்திலே வேண்டி வந்தோம் கேட்கிறான் பகவான். இது என்ன நியாயமா இருக்கு? சொர்க்காமோ யஜேதன்னு விதி விதிச்சிருந்தாலும் காமியார்த்தங்களுக்கு நாங்கள் ஆசைப்படுறதுல எங்களுக்கு சொர்க்கமே வேண்டாம், அதனால உங்களுக்கு அந்த சொர்க்காமைக்கு யாகமும் வேண்டான்னு திரஸ்காரம் பண்ணிட்டு போனவாளாச்சே நீங்க. இப்ப என்னத்துக்கு இந்த மாதிரி மாளிகை நீராட்டத்துக்கு வேண்டிய உபகரணத்தை கொடுன்னு கேட்கிறீங்களே, என்ன காரணம்னு கேட்டான். நாங்க ஆசைப்படல கிருஷ்ணா, நாங்க ஆசைப்படுறது என்னவோ ஒன்ன கூட உன்னுடைய சம்சலேஷத்துக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். அந்த உன்னுடைய சம்சலேஷம் எங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த யாதவகுலத்தில் இருக்கிற பெரியவாள்லாம் எங்களை நம்பணும். அவ எப்படி நம்புவா? நீ எங்களுக்கு அந்த நோன்புக்கு வேண்டியதான உபகரணங்களை கொடுத்து உதவினா சரிவா, நிஜமாவேதா நோன்பு தான் நோக்கிறா, கிருஷ்ணன் அடையணுங்கிறது நோக்கம் இல்லைன்னு அவளுக்கு ஒரு மறைமுகமா உணர்த்துறதுக்கு தாண்டா இதை கேட்கிறோம்னா அப்படின்னா சரி. இத சரி நீங்க கேட்கிறேள் நான் தரமாட்டேன்னு சொல்லுங்க, நீங்க கேட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லுவேன் நான், அது இல்ல. இது கொஞ்சம் சுத்திர பலன் மாதிரி தோன்றது, இது பரமகாந்தியா இருக்கிற நீங்க இதை எப்படி ஒத்துக்கிறேன்னு தான் எனக்கு தெரியல, அதை சொல்லுங்களேன்றான். மேலையார் செய்வனகள், சில மேலையார் செய்வனகள், சில விதி விகிதங்கள், இப்படி ரெண்டும் கலந்திருக்கும் எங்க அனுஷ்டானம். அது சிஷ்டாச்சார அனுஷ்டானம்னு பேரு. எப்படின்னா ஆபசம்ப சூத்திரம் சொல்றது, தர்மஜ்ஞ சமய பிரமாணம் வேதாச்சேன். ஒவ்வொருத்தரும் நாம மாத்தியானியம் பண்றோம் சிந்தியானத்தில். அப்ப என்ன சொல்றோம்? அந்த கைய கண்ணுக்கு நேரம் மறைச்சு வச்சுன்னு சொல்றோம்னு. பசியேம சரதசதம் ஜீவேம சரதசதம்னு எதுக்காக சொல்றோம்? என்னைக்கு நாம அந்த கண்ணில் கண்ணாடி வச்சு பார்க்கறோமோ அன்னியிலேந்து நான் 100 வருஷம் இருக்கணும். எனக்கு 100 வயசு வேணும்னு கேட்கல. என்னைக்கு நான் அந்த மாத்தியானிய சந்தியாவந்தனம் பண்றேன்னா அந்த தினத்திலிருந்து நான் 100 வருஷம் இருக்கணும்னா எதுக்காக இப்படி சொல்றது? இவன் அண்ணா இருந்தாதான், சுவர் இருந்தாதானே சித்திரம் எழுத முடியும். அதனால இவன் அண்ணா இருந்தாதானே அவன் வேதாபியாசம் பண்ண முடியும், மற்றவாளுக்கு ஓதி வைக்க முடியும். அதனால அவனுக்கு ஆயுசை இந்த வேதத்தை அவன் அதிகரிப்பதற்காக கோருவதிலே தப்பில்லை. ஆபஸ்தம்பி சூத்திரமும் தர்மஜ்ஞஸ்மய பிரமாணம் வேதாச்சேன்னு கீதையும் யத்யதாசரதி சிரேஷ்டஹ தத்ததே வேதரோஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததேன். முன்பே சொன்னோம் இந்த காரடையானோம், புத்துக்கு பால் தெளிக்கிறது, மாவிளக்கு போடுறது, கொலு வைக்கிறது இத்தியாதிகள்லாம் எந்த சாஸ்திரங்கள்லையும் சொல்லலை. இருந்தாலும் நம்ம சிஷ்டாச்சாரமா பெரியவள்லாம் அவ நம்ம பெரியவா அனுஷ்டிச்சா அதனால அதை நாம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு அனுஷ்டிச்சின வரமே அந்த மாதிரி. வேண்டுமனகேட்டியேல் 500,000 குடிப்பெண்களும் தன் முன்னே நிற்கிறா. அவர்களுடைய கண்ணு, அவர்களுடைய எடுப்பான மார்பகங்கள், அவளுடைய சிற்றிடை மற்றும் அந்த நேர்த்தியான அங்க லாவண்யங்களிலே அப்படியே மக்னனாகி அது அந்நியபரனா இருக்கானா எம்பெருமான் கிருஷ்ணன் அவனை உணர்த்துறா. இப்படி இருக்காத, நாங்க சொல்றத நீ காது கொடுத்து கேள்னு சொல்ற. ஏன் இந்த 500,000 எம்பெரும் அந்த 500,000 பாகவதத்தினர் வந்திருக்காளாங்க, இள வாட்சிமார்கள் வந்திருக்காளா, அவளை பகவான் பார்க்கறான். அவளுடைய நேர்த்தியான மார்பகங்கள், அவளுடையான சிற்றிடை, இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது பகவானுக்கு அப்படியே கண்ணில் ஒரு மயக்கம் வருது. அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அவ அறிவுறுத்துறா, ஓம் அந்த அங்கலாவண்யங்களிலே கண்ணு போறதா, இவளுக்கு ஒரு லஜ்ஜையா இருக்கு. அதனால எங்களை பிராக்கு பார்க்காத, நாங்க எதை சொல்றோமோ அதை காடு கொண்டு மேட்டு காது கொண்டு மட்டும் கேளு, நீ வேற ஒன்றும் மனவானான்றா. நம்மாழ்வரும் பெருமாள் கேட்க சொல்ற, பொய் என்ன ஞானமும் பொல்லாவழுக்கு மழுக்குடம்பும் என்ன நீர்மையினியாமுடாமையுயிரளிப்பான் என்னையும் என்னையோனியுமாய் பிறந்தாரிமையோதரைவா மெய் நின்று கேட்டருளாயடியே என் செய்யும் விண்ணப்பமே. நீ உடம்பு ஆசாத அடையாத, இந்த பக்கம் அந்த பக்கம் பிராக்கு பார்க்காத, மெய் நின்று கேட்டருளாய் நான் சொல்றத நான் விஞ்ஞாபனம் பண்றேன், அதை நீ எங்கேயோ மனசையும் உடம்பையும் வெவ்வேறு இடத்துக்குள்ள வைக்காத, அதையே திரிகரண சுத்தியோட கேளுன்ற. ஞானத்தையெல்லாம் நடுந்த முரல்வன. சரி, அந்த காமியமாவே இருக்கட்டும், அதை உங்களுக்கு தரேன். சரி, என்னென்ன ஒன்று சொல்லுங்கன்னா, ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே. இந்த உலகத்தையெல்லாம் நடுங்க வைக்கும்படியான ஒரு உன்னத சப்தத்தை உடைய அந்த சங்கமானது. சகோஷாதாத்ராஷ்டிராணாம் ஹிருதயான்யவ்யதாரயத் நபஸ்ய பிருத்திவீம் சைவ முலோவியனுதாதயன் அப்படிங்கிறது ஸ்லோகம். வலம்புரி போல் நின்னதிர்ந்து பிரியாழ்வர் பாலண்ண வண்ணத்து உன்பாஞ்சதன்யமே. வெண்மையான சங்கு அது உன் கையில இருக்கே, அது வேணும்னா பற்றார் நடுந்த முன் பாஞ்சஜன்யத்தை வாய் வைத்த பேரேரே. என் சிற்றாயர் சிங்கமே சீதை மணாளா சிறுகுட்டச் செங்கண் மாலே சிற்றடையும் சிறு பத்திரமும் இவை கட்டினின் மேல் வைத்துப் போய் கற்றாயரோடு நீ கன்றுகள் மேய்த்து கலந்து உடன் வந்தாய் போலும். பெரிய பெரியாழ்வார் திருமொழியிலே அதி அற்புதமான பாசுரம். அந்த சங்குனுடைய வண்ணம் என்னன்னா பாலண்ண வண்ணம்னா, இங்கே சங்கு மணிவண்ணன், அங்கு கிருஷ்ணன் நிறம் போல்வன சங்கங்கள். அப்போ உன் கையில் இருக்கிற பாஞ்சுஜன்யம் போல பல சங்கங்கள் எங்களுக்கு வேணும்னா. போய்ப்பாடு புகழுடமையை போய்ப்பாடுங்கிற பதத்தினாலே அன்றாள் சொல்றா. செங்கமலனான் மலர் மேல் தேனுகக்கு மன்னம் போல் செங்கற்கருமேனி வாசுதேவனுடைய அங்கை தலமேறி அன்னவகம் செய்யும் சக்கரையா உன் செல்வம் சால அழகியதே. ஹே சங்கரையா, உன்னுடையதா செல்வமானது சால அழகியதேன்னு அந்த நாச்சியார் மொழியில சொல்றா இல்லையா. இந்த மாதிரி சால பெரும்பறையே எழுச்சிக்கு சங்கு ஊதினா புறப்பாடு, புறப்பாட்டை கொண்டாட வேண்டாமா? புறப்பாட்டை எப்படி அந்த உடல் அந்த சால பெரும் பறை அழிச்சுட்டு தானே கொண்டாடணுமா? அதனால எங்களுக்கு அந்த சால பெரும்பறைய கொடுன்னு கேட்டாலாம். பஞ்சத்வனிய அந்த பாஞ்சஜன்யத்தை துனியோட முழக்கத்தக்க, ஏன்னா தம்மு கட்டி ஊதுனா எங்களால முடியாது. அப்போ ஒரு ஊதரத்துக்கும் எங்களுக்கு ஆள் வேணும்னாலும் அந்த பறைய கேட்டமே அத பெருசா நீ கொடுத்துட்டீங்கன்னா அடிக்கிறதுக்கும் ஆள் வேணும்னா பல்லாண்டி செய்ப்பாரே கோஷ்டியில எதிர்த்துக்கு சேவிக்கிறோமா அந்த மாதிரி நாங்க ரெண்டு பக்கமும் கோஷ்டியா நின்று சேவிக்கும்போது பல்லாண்டு பாடுறதுக்கு ஆள் வேணும். அது மட்டும் இல்ல, ஏதோ ஒருத்தர் சொல்ல வேண்டாம், எதிர்கோஷ்டிக்கு நூத்தி வேணுமான்னு இப்ப முதல் ரெண்டு அடி நம்ம சேமிச்சுன்னா பின்னால் இருக்கிற ரெண்டு அடி அடுத்த கோஷ்டிக்காரா சேவிப்பாளே, மாத்தி மாத்தி தானே சேவிப்பா. அதனால அது இந்த கோஷ்டிக்கு ஒருத்தர் அந்த கோஷ்டிக்கு ஒருத்தர் மினிமமாவது எனக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாளாம். கோல விளக்கே, அழகிய விளக்கு, மங்கள தீபத்தை போன்றவள். இந்த இடத்துல மங்கள தீபத்தை போன்றவள், அதனாலே அவள் கோல விளக்கு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு கோல விளக்கு வேணும் அதையும் கொடு, கொடி வேணும் துவஜம் அதையும் கொடு. ஏன்னா அந்த திருமறையில கைங்கரியம் பண்ற அந்த கைங்கரிய பரா என்ன கேட்கிறாளோ அதை கொடுத்துணுமா. அதனால இந்தாலும் கைங்கரிய பரா, அதனால அவ என்ன கேட்கிறா, சால பெரும்பரை கேட்கிறா, பல்லாண்டி சைப்பார் கேட்கிறா, கோல விளக்கு கேட்கிறா, கொரிய வினை கேட்கிறா. இதில் கொடுக்கறதுல என்ன கஷ்டம்? அதனால கோல விளக்கே, அழகிய விளக்கு, மங்கள தீபத்தை கொடுன்னு கேட்டா, கொடியே உன்னுடைய கையிலிருந்து திருக்கொடி வேணும், அது துவஜம். விதானமே, இந்த அஸ்மா இது கேட்டாலே மேல விதானம் அது வேணும். கிருஷ்ணன் சொல்றான், முஷ்டல சரி இப்போ ஒரு ஆறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆள்நிலையாயிருன்னு கேட்கிறேன், ஒத்துக்கிறேன், நானும் தரேன். போல்வன சங்கங்கள் வைப்பாள் உடையனவே என்ன, அந்த போல்வனங்கிறதுக்கு விஷயமே இல்லை. ஏன்னா எங்கிட்ட இருக்கிறதெல்லாமே ரொம்ப வசந்தது. அந்த பாஞ்சுஜன்யத்துக்கு ஈடான சங்கு லோகத்தில் எங்கேயும் கிடையாது. உங்களுக்கு இதுதான் அபேட்சிதம்னா அதையும் கொடுத்துட்றேன், எனக்கு சங்கே வேண்டான்னு தன்னிடத்திலே இருந்ததானே அந்த சங்கத்தை எம்பெருமான் இந்த ஆட்சிமாரில் கொடுத்துட்டானாம். தாமுகக்கும் தங்கையில் சங்கமே போலாவோ நான் ஆட்சி அதில் முடியல. ஸ்ரீதிருமடல்லேயும் இந்த கிருஷ்ணனுடைய சேட்டிதத்தை புகழ்கின்ற கலியன் அத்தி அற்புதமாக சாதிக்கிறார். ஆறாரையில் வேர்க்கண் அஞ்சனத்தின் நீரணிந்து சீரார்களும் வந்து கொண்டறியான் இன்னேன் ஞான். சீரார் கமலம்போல் செங்கண்மால் என்னொருவன் பாரோர்களெல்லாம் மகிழப்பறை கரங்க சீரார்குடமிரண்டேந்தின்னு சிறியதன்மிடல்ல இது பண்ணியா மகிழப்பறைகரங்க. அப்போ இந்த உலோகமெல்லாம் சந்தோஷப்பட முடியாது, நிறைய நான் பறையடிச்சிருக்கேன், அது மேல அட்டத்தில் போட்டு வச்சிருக்கேன், இருங்க ஆளை விட்டு எடுத்து வரேன்னா அது வாண்டாம். நீ உன்னுடைய இடுப்புல கட்டிண்டு அடிச்சியே அது வேண்டாம், நாங்க சங்கேதமா சொல்றோமே, சொல்ல மாட்டேன்றேன்னா சரி அப்புறம் சொல்றோம், இப்ப அந்த பறையத்தானே குடு அப்படின்னாலாம். அந்த பறைய வாங்கிட்டா அது பார்த்தா ஒன்னொன்னும் பெருசு பெருசா இருக்கு, இவாடால அடிக்க முடியாது. அதனால இந்த பறைய அடிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல பலம் பொருந்திய ரெண்டு பேரை கொடுன்னாலாம். உடனே எம்பெருமான் ஜாம்பவானியும் சுக்ரீவனையும் கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் இந்த ஆட்சிமார்கள் நோம்பு நோக்கும் போது அந்த பறைய அருவியை அடிக்கிறதுக்கு நீங்க போங்கோன்னு அனுப்பிச்சான். அப்படி எம்பெருமான் நம்மகிட்ட அத்தியற்புதமான கருணை மிகை உடையவன்னு சொன்னாதுல இது இல்லை. பல்லாண்டு இசைப்பாரு, அந்த பல்லாண்டு இசைப்பதற்கு யோசிச்சு பார்த்தான் பெருமாள். பல்லாண்டு இசைக்கிறதுக்கு இவ்வாழ விட்டா இல்லை. இவன் இப்படி நினைச்சுட்டே இருக்கும்போது வாச திண்ணேல தன் மாமனாரோட பேசி பேசுறதுக்கு நம்மாழ்வார் வந்தாராங்க. அப்போ இந்த நம்மாழ்வார் பெரியாழ்வாரோட பேசிட்டு இருக்கார். பகவான் நினைச்சான், ஆண்டாளோட ஏகாந்தத்தில் இருக்க முடியல, ஃப்ரீயாவே இல்லை. இந்த மாமனார்கள் திண்ணையில் உக்காண்டு லொக்கு லொக்குன்னு இருமிண்டு அப்பப்ப உள்ள வந்து என்ன பண்றா எது பண்றான்னு இது பண்ற அட்டகாசம் தாங்கல்ல ஒன்று பண்ணுவோம், இந்த பெரியாழ்வாரை மெதுவாக இவாளோட அனுப்பிச்சி விட்ருவோம், அனுப்பிச்சி விட்டா நாம கொஞ்சம் ஃப்ரீயாக ஏகாந்தமா ஆண்டாளோட இருக்கலாம்னு தோணித்தான். அதனால சந்தோஷமா அதோ பாரு வாசல்ல ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காளே நம்மாழ்வாரும் இவர் எங்க மாமனார் பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடின்னு 1000 சொல்லுவார். இவரும் பொலிக பொலிக பொலிக போய் எற்று வல்லு எற்சாபம் அப்படிம்பார். அதனால ரெண்டு பேரும் பல்லாண்டு பாடுறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷார். அதனால இந்த ரெண்டு பேரையும் ஆக்ஷன் போடுங்கன்னு அவாட அவர்கிட்ட கொடுத்துருமா. அதுக்கப்புறம் கோல விளக்கே, கோல விளக்கு என்ன, எங்க ஆயர்குல விளக்கு நப்பின்னமா. அப்ப அந்த நப்பின்னிய பிராட்டியே நாங்க கோல விளக்கா நினைக்கிறோம், இந்தா அவளையும் வாங்கிக்கோனா அவளையும் கொடுத்துட்டான். கோலமலர்பாவை கண்பாகி என்னன்பேயோ நீலவரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப அப்படின்னாரோனா ஆழ்வார். இந்த மாதிரி கொடியே, இந்த கொடியதுன்னா எம்பெருமானுக்கு கருடத்வஜன்னு பேரு. அந்த கருடனை தனக்கு கொடியா வச்சுக்கிட்டு இருக்கார். அதனாலதான் சுவாமி தேசிகனும் கருடத்வஜ தோஷாய கீதோ கருடதண்டகான்னு கருடதண்டகத்தை உண்டு முடிக்கிறார். இப்படி கருடத்வஜனான எம்பெருமான் தன்னுடைய துவஜமாகிய கருடனையே கொடுத்துட்டானாம். அதுக்கப்புறம் விதானத்தை கேட்கிறார். விதானங்கிறது இந்த அஸ்மானகிரின்னு மேல கட்டுறாளே அது. இவருக்கு ஆசைதான் அந்த பீதகை வாடை பிரானார் அரைச்சி வந்த ஆடை பிறந்தவுடன் மதுராவிலிருந்து கோகுலத்துக்கு செல்லும் போது அந்த விதானமா இருந்த திருநந்தாழ்வான் இதெல்லாம் பார்த்து சரி எப்போதுமே சாஸ்வதமா இருக்கிற விதானம் எதுன்னு பார்த்தான். அது ஆதிசேஷன் தான். ஆனா ஆதிசேஷனை எம்பெருமானுக்கு கொடுக்க மனசு இருந்தாலும் எம்பெருமான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டானா. ஏன் எம்பெருமான் சொல்லியும் ஆதிசேஷன் கேட்க மாட்டான்னா அதுக்கு நிறைய காரணம் சொல்லுவா பிரிவா. ஆதிசேஷன் சென்றால் உடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மழையாம்னு எல்லாத்திலையும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தையிலையும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறவன். ராமாவதாரத்தில் அங்கே லக்ஷ்மணனா அவதரித்து அகம் சர்வம் கரிஷியா மீன்னானே அந்த மாதிரி. என்ன இந்த ஆதிசேஷனை போ சொன்னா இப்ப இத்தனை பேருக்கு முன்னால கூட்டின்னு போனா அவன் போகமாட்டான். அதனால இது என்னத்துக்கு அவனை கூப்பிட்டு நீ போன்னு சொல்லி அவன் மாட்டேன்னு சொல்லி ஏன் நம்ம மதிப்ப நாம கெடுத்துப்பானே, சரி நானே வர வாங்குவோம்னா அந்த தன்னுடைய உத்திரியம் அதான் அத்தவாளம் அத தலையில கவுத்துன்னுட்டு இவாளோட இப்ப உங்களுக்கு சந்தோஷமா எல்லாத்தையும் கொடுத்துட்டேனா அப்படின்னு கேட்டான். இல்லை, இன்னும் பூர்த்தியா கொடுக்கல. என்னன்னா, இவர்கள் முன் தனக்கு ஆசை இருந்தாலும் தோற்கக்கூடாதேன்னு நினைச்சு தன் உத்திரியத்தை கொடுத்த எம்பெருமான் அவன் திருப்பி கேட்கிறா, ஆலின் இலையாயருள். ஆலின் இலையாயருள்னா என்ன? இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு சுஷ்டமான பதார்த்தமே இல்லை. அவரு புதுசான ஆகாரத்தில் ஒரு பொருளை படைக்கணும்னா அது எம்பெருமானு தானே முடியும். அதனாலே அறிநிலையாயருள் சிறிய வயிற்றிலே இந்த சர்வ லோகங்களையும் வைத்து இந்த அகடித கட்டணா சாமர்த்தியங்களாலே எம்பெருமான் காக்கிறான். சரி, நீ கொடுத்த பொருள்களை எல்லாம் எடுத்து போகிறோம், ஆனா அது மட்டும் வராது, எங்களோட நீயும் வரணும்னா. சரி, நானும் வரேன்னார். அதே மாதிரி வந்தார். தான் வராமல் அவர்கள் செல்ல மாட்டாததாலே அந்த அத்தவாளம்ங்கிறத உத்திரியம் இருக்க அதை தலையில கவுத்து போட்டுண்டு அவனும் அந்த ஆட்சிமார்களோட கூடையே போனான். ததஸ்தம் பிரியமானம் து காஷ்ட பாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தி நமாமி நயாமி பரமாம் தத்திம். வராஹ சர்ம ஸ்லோகம். ஆலி நிலையாய் பாலந்தனதுருவாய் ஏழுலகம் உண்டு ஆரியின் மேது நீ வளர்ந்தமை என்பர் ஆலன்னு வேலை நீருள்ளதோ வானுள்ளதோ மன்னன் மன்னதோ சோலை சோல் குன்னடுத்தாய் சொல்லு. மூன்றாம் திருவந்தாதியிலேயும் அருளாது ஒழியுமே ஆலிலை மேல் அன்னு தருளாத பிள்ளையாய் சேர்ந்தான் இருவித சிந்தையராய் சேவடிக்கே செம்மலர் தூமை கைதொழுது முந்தையராய் நிற்பார்க்கு முன் ஆலிநிலையாயருள். இங்கே ஆலிநிலையாய் அருள்னு ஏன் ஆண்டாள் போட்டா? என் கருட வாகனனே அருள் அப்படின்னு போட்டுருக்கலாம். ஏன்னா ஆண்டாள் திருவுள்ளும் இங்க வேற. முதல் அவதாரிகையில சொன்னமே அது மாதிரி இந்த ஆய்ப்பாடியே அவள் கோகுலமான இருக்கா, தன்னுடைய தோழிகளையே அந்த இடைச்சியாக நினைச்சுக்கிட்டு இருக்கா, ஸ்ரீவில்லிபுத்தூரிய ஐப்படியா நினைச்சுக்கிட்டு இருக்கா, அங்க இருக்கிற அந்த பெருமாள் கோவில அரண்மனையா நினைச்சுக்கிட்டு இருக்கா, அந்த கோவில்ல உள்ளறையும் எம்பெருமான் இருக்கானே அவனை வடபத்திர சாயி. இப்ப வடபத்திரம் நான் ஆளுல தானே, தான் யார கல்யாணம் பண்ணா? வடபத்திர சாயி தானே கல்யாணம் பண்ணா? அதனால ஆலிநிலையாய் அது வடபத்திரத்துல படுத்துட்டு இருக்கிறவன எம்பெருமானே அப்படின்னு அருள் நீ அருள்வாயாக. என்ன அருள்னா ஒன்னே கொடுத்துரு அவ்வளவுதான். உலகெல்லாம் உள்ளே வைத்துமிழ்ந்தார் வந்தார் உலகுடம்பாய் தானுயிராய் நின்னார் வந்தார் அலைகடலாய் ஆனந்தம் அடைந்தார் வந்தார் திலகமெனும் திருமேனி செல்வர் வந்தார் செழுங்குணங்கள் இரு மூன்றுடையார் வந்தார் இலகு சுடர் முழுநலமாமினியார் வந்தார் எல்லார்க்கும் கதியானார் வந்தார் சாமின்னு சாய்கிறார். இங்கே ஆண்டாளுடைய திருவுள்ளம் ஆதிநிலையாய் அருள்ன்றது சாக்ஷாத் அந்த வடபத்திர சாயியே சொன்னதுங்கிறதுல எந்த மாறுபாடும் இல்லை. கிஞ்சித் சுவாபதேசத்தையும் அனுபவிப்போம். இந்த பாட்டில் பகவத் சம்சலேஷத்திற்கு வேண்டியதான உபகரணங்களை எம்பெருமானிடம் கேட்டு பெறுகிறார்கள். மாலே மணிவண்ணா சர்வசுலபனானவனே வாத்சல்ய சௌசீல்ய சௌலபியாதிகளை கொண்டவனேன்னு அர்த்தம். மார்கழி நீராடுவான் பிரபன்ன அதிகாரிகளுக்கெல்லாம் கைங்கரியபரமான அந்த சாபமாச உஷஸ்கால பகவத் ஆராதனத்திற்காக அந்த மூன்றரை முனையும் கலந்து சீதாமாலையோ அந்த நீராட்டத்தை மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள். அது நம்மளுடைய சிஷ்டாச்சாரம் பெரியவா சொல்றது. வேண்டுவன கேட்டியல் ஞாலத்தையெல்லாம் நடுந்த முரல்வன. இது அனன்யாருக சேஷத்துவ ஞானம். அது ஓங்காரத்தினாலே இங்கே சொல்லப்படுகின்றதான அர்த்தம். அந்த ஓங்காரத்தையே சொல்ற அதுதான் பாஞ்சுஜனுடைய துவனி. சாரப்பெரும்பரையே அந்த அனன்யாக சேஷத்துவத்துக்கு விரோதியான சுவாதந்திரியம் இருக்கே அது போகணும், அது தொலையணும். அதுதான் இந்த இடத்துல இது அனன்யார்க சேஷத்து விரோதியான அந்த சுவாதந்திரியம் போச்சுன்னா என்ன வரும்? நமஹான்ன அந்த நம பதார்த்தம் வரும். அப்போ இங்கே சால பெரும்பறையேன்னு சொல்றதுனாலே அந்த திருவிஷ்டாட்சரத்துக்கு மத்திய பதமான நமசை சொல்லுகிறார்கள்னு வச்சுக்கணும். பல்லாண்டி செய்ப்பாரே சத் சகவாசம் அடியார் குழாத்திலே கூடியிருப்பது. இப்படி பல்லாண்டி செய்ப்பவர் என்பது அந்த அடியார் குழா. அவ என்ன பண்றா? எம்பெருமான் நாராயணனை பத்தி உத்கோஷிக்கிறார். அது வேதமா இருக்கட்டும் இல்ல திவ்ய பிரபந்தமா இருக்கட்டும். கோல விளக்கே பாகவத சேஷத்துவ ஞானம். அதுதான் அந்த சதுர்த்தி விபக்தி அந்த ஆயங்கிற இதனாலே வருது. கொடியே சேஷத்துவ லட்சணமான கைங்கரியத்தை சொல்றா. விதானமே அது போக்திருத்துவ நிவர்த்தியான சொல்லப்படுறது. பலனில் ஆசை இல்லாமை கடைசி. இதனால இப்படி பல பேருனுடைய சகாயத்தை கேட்டு ஆனால் தங்களுக்கு இந்த பலனெல்லாம் ஒரு உபயோகமும் இல்லை, அதனால நாங்கள் கேட்கிற பலனே வேறு. நீ உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்குற, இல்லாத சிருஷ்டி பண்ணி கொடுன்னா இல்லாத நான் எப்படி கொடுப்பேன்னா. அதனால தான் சொன்ன ஆலிநிலையா அருள். அந்த ஆலயங்கள் மேலே படுத்துட்டு என்ன பண்ணேன்? ஜீவாத்மாக்கள் மேலே உனக்கு ஒரு தயவு பிறந்தது, உடனே சிருஷ்டி பண்ணலையோ இந்த லோகத்தெல்லாம். அந்த மாதிரி இப்போ நீ ஆலயங்கள் படுத்துட்டு இருக்க, அப்போ நீ காத்தால ஏந்து வரும்போது என்ன பண்ணணும்? எங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் வேணும், நகை நட்டு வேணும், ஆபரணங்கள் வேணும், நாங்கள் சர்வாலங்கார பூஷிதனாகவும் பூஷிதையாகவும் இருக்கணும். அப்படி எங்களுக்கு புதுசு புதுசாக இதுவரைக்கும் யார் வந்து அந்த பார்த்தே இருக்க முடியாதான பொருள்களெல்லாம் ஏ எம்பெருமானே நீ சிருஷ்டி பண்ண சக்தி உள்ளவன், அகடிதகடனா சாமர்த்தியம் உள்ளவன். அதனால தான் இந்த பத்து இலக்கம் கொண்டதில் தான் வஞ்சான் அந்த இது. ஆலிநிலையாய் அருள்னா முன்னால இல்லாததை இப்ப நீயா எங்களுக்கு உண்டாக்கி கொடு அப்படின்ற பிரார்த்தனைய இந்த பாசுரத்தில் பேச்சுண்டா. இதனுடையதான திரண்ட பொருள் என்னன்னா, நிஷ்காமியமா லோகத்துல இந்த வஸ்துக்கள் மேல ஆசை இல்லாமல் பகவான் ஒருவனே அடைய வேண்டிய முக்கிய பிரயோஜனம்னு சர்வ நிச்சயமா நிஷ்கரிச்சுண்டு, அதுக்கப்புறம் அவனிடத்துல சரணாகதி பண்ணிண்டா. இவாளுக்கு எதை கொடுக்க வேணுமோ அந்த கொடுக்க வேண்டியதை கொடுத்துடுவான். அதெல்லாம் கொடுத்து திருப்தி ஆகாமல் அவன் தன்னையே கொடுத்து விடுவான் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லைன்னு சொல்லி நம் பூர்வாச்சாரியால் இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை ஒரு வழியா தலை கட்டுறார். சதமகமணி நீலாதாருதோதாரகஸ்தா ஸ்தனபரணி நீதாங்கி சாந்திரவாசல்ல சிந்து அழகவிதா வீரா விருஷ்டநாதா விலசதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.